அந்திப்பொன்வெட்டம் மெல்லத் தாழும்போ, அந்திப்பொன்வெட்டம் கடலில் மெல்லத் தாழும்போ, மானத்தே முள்ளத்தரையிலே மாணிக்கச்செப்பு, விண்ணின் மாணிக்கச்செப்பு. அந்திப்பொன்வெட்டம் கடலில் மெல்லத் தாழும்போ, மானத்தே முள்ளத்தரையில் மாணிக்கச்செப்பு, விண்ணின் மாணிக்கச்செப்பு. கோழுத்திய ஆயிரம் விளக்குகள் எரியும் நம்பர நடை, திரியிட்டு கொளுத்திய ஆயிரம் விளக்குகள் எரியும் நம்பர நடை, தொழுது வலம் வெச்ச துளசி கதிர் வெச்ச கலபமணியுன்னு பூநிலாவு, கலபமணியுன்னு பூநிலாவு. அந்திப்பொன்வெட்டம் கடலில் மெல்லத் தாழும்போ, மானத்தே முள்ளத்தரையில் மாணிக்கச்செப்பு, விண்ணின் மாணிக்கச்செப்பு. களிரிட்ட மோகங்கள் ஆவண பலகை விருந்தும் நான் வந்திருந்து, களிரிட்ட மோகங்கள் ஆவண பலகை விருந்தும் நான் வந்திருந்து, கரலிலே ஸ்வப்னத்தின் செருமண் குடி தீர்த்த கரிமிழியாளே நான் கொண்டு போகா, கரிமிழியாளே நான் கொண்டு போகா. அந்திப்பொன்வெட்டம் கடலில் மெல்லத் தாழும்போ, மானத்தே முள்ளத்தரையில் மாணிக்கச்செப்பு, விண்ணின் மாணிக்கச்செப்பு.